ശ്രീ മാധവാൻവയ സുധാംബുരി പൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യ കൃപാർത്ഥചക്രം ശ്രീ നവ്യരംഗയതി വര്യ കൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദ ലക്ഷ്മണ ദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ശകാരിം ശുഭഗുണാൻ പണ്ഡിതേന്ദ്രം വദേഹം ശൂനും നാരായണ ശിവസ്കാരമാദ്യ ഗ്രന്ഥാൻ വീരരുദ്ധീഷടാരേ നിസ്തഭാരം ശിന്നേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീനശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീനശ്രീരംഗനാഥാഹ്വയം കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ജീവനം ജഗതാം ജീയ കിമദ്യതസ്പൃഹം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാഹ്വയം മഹഃ പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഭിന്നാതു മാമകം പ്രസാദയതി യസ്സുബുദ്ധിഃ സ്വാധീനപതിതാം ശ്രുതിം നമസ്സദസേ. പോന ഉപന്യാസത്തിലെ സനാതനംനാ എന്നു പാത്തോ. எது எட்டோனலோ, எது நம்ம வாழ்க்கை முறையோட ஒன்றியதோ அது சனாதனம். எது ஹியூமானிட்டிக்கு நன்மை பயக்குமோ அது சனாதனம். எது ஆதியும் அந்தமும் இல்லாததோ அது சனாதனம். இது யாராலும் தோற்றுவிக்கப்படாதது, அது யாராலையும் அழிக்கவும் முடியாதது அப்படிங்கிறது சனாதனத்துக்கு ஒரு சுருக்கமான அர்த்தமா சொல்றது. அதுக்கு அடுத்தது தர்மம். இப்போ இந்த தர்மம்ங்கிறதுனுடைய அர்த்தத்தை சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பலதரப்பட்ட அர்த்தங்கள், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ீங்கிறதான தாதுலேந்து சமஸ்கிருதத்துல இந்த தர்மம்ங்கிறதான வார்த்தை வந்து அது என்ன என்ன சேர்த்தல் அர்த்தம். அது இன்டெக்ரல் பார்ட் எல்லாம் ஒன்னா சேர்க்கும். அப்படி ஒரு சேர்ப்பதுக்கு தர்மம்னு பேர். இப்போ இந்த தர்மத்தை ரெண்டு வகையா, அது ஒன்னு சனாதன தர்மம், இன்னொன்னு வர்ணாசிரம தர்மம். தர்மத்தை பொதுவா ரெண்டா சொல்லுவா. இதுக்கு மேல அதுல எத்தனையோ வகைகளும் இருக்கு. இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு நலிவு ஏற்படும் போது பகவான் அவதரிக்கிறான். இத பகவான் தானே கீதையில அர்ஜுனனுக்கு சொல்றான். ய்ளாதி பாரத அபியுத்தம் அதர்மஸ்யாத்மானம் சுஜாமியஹம் அப்படின்னு. பாரத ஹே பரதவம்சத்திலே பிறந்த அர்ஜுனனே, யதா யதாஹி எப்பொழுதெல்லாம் தர்மஸ்ய இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு வாட்டம் ஏற்படுகிறதோ, பவதி ஏற்படுகிறதோ நேருமோ, அதர்மஸ்ய அந்த தர்மத்துக்கு எதிரடையா இருக்கிற அதர்மத்துக்கு அபியுத்தானம் என்று எழுச்சி பவதி ஏற்படுகிறதோ, அப்போ அதர்மஸ்ய அபியுத்தானம் பவதினா அதர்மத்துக்கு எங்கு எழுச்சி ஏற்படுகிறதோ ததா அப்பொழுதெல்லாம் அகம் பகவானான நான் ஆத்மானம் என்னையே சிஜாமி இங்கு அப்ராகிருத சரீரம் பெற்று இந்த பூமியிலே அவதாரம் பண்ணுவதற்காக சங்கல்பிக்கிறேன்னு பகவான் சொல்றான். அப்போ தர்மஸ்ய க்ளானிர்பவதின்னு சொல்றதுனால இந்த தர்மத்துக்கு அழிவு ஏற்படும் போது பகவான் துஷ்ட நிகிரகம் பண்றாரு. அது எதுக்காகன்னா இந்த சாதுக்களை காப்பாத்துறதுக்காக. சாதுக்கள் யாரு? தர்மம் செய்த வழியிலே எவர்கள் நடக்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதுக்கள். அந்த சாதுக்கள் நலிவடையும் போது, அதாவது தர்மம் நசித்து அதர்மம் தலையெடுக்கும் போது, அந்த தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட, அந்த சாதுக்களை காப்பாற்றுவதற்காக நான் அவதாரம் பண்றேன்னு பகவான் தன்னுடைய அவதார ரகசியத்தையே கீதையில அர்ஜுனனுக்கு சொல்றான். நம்மளுடைய அவதாரத்துக்கு நம்மளுடைய பாபம் காரணம். நமக்கு சரீரம் வந்ததுக்கு நம்மளோட ஆத்மியா தினங்களும் சாஸ்திரங்களை மீறினது, எம்பெருமானுக்கு அறிவுணியானது நம்முடைய பாபங்கள் காரணம். ஆனா பகவானுடைய அவதாரத்துக்கு அதுவா காரணம்? அது அவன் தர்மத்தை நிலைநிறுத்துவதாக. இப்போ தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக அந்த அதர்மம், அந்த அதர்மத்தை பண்றவால நிரசிக்கணுமே. அந்த நிரசித்தது என்பது அவன் நோக்கம் அல்ல. அந்த அசுராலையோ ராட்சசாலையோ தீயவர்களையோ கொல்ல வேணும் என்பது எம்பெருமானுடைய நோக்கம் இருக்காலும் அல்ல. ஆனால் தர்மத்துக்கு நலிவடையாமல் காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் தான். இந்த சாது பரித்ராணம் தான் முக்கியமா இருக்கே தவிர, அங்கே துஷ்ட நிகிரகம் அங்க முதன்மையா இல்லை. அப்போ பகவான் ஏன் துஷ்ட நிகிரகம் பண்றான்னா, இந்த தர்மத்தை காப்பாற்று. அப்போ தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது எம்பெருமான் முதல் கண்டு நம் வரையிலே எல்லாருக்கும் பொதுவானது. நீ தர்மம் தர்மம்னு சொன்னா அதை விளக்குவது என்பது ரொம்ப கஷ்டம். அத டியூட்டின்னு சொல்லலாம், ஒருத்தனுடைய கடமைன்னு சொல்லலாம், அதை ரிலீஜியன்னு சொல்லலாம், மதம். அப்போ அது ரிலீஜியன் அல்லது டியூட்டி அப்படின்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அது அவ்வளவு பொருத்தமான அர்த்தமாக ஒரு காலம் ஆக முடியாது. ஏன்னா அது எல்லாவற்றையும் சேர்ப்பது, அதிலே உள்ளடங்கி இருப்பதுங்கிற அந்த தீங்கிற தாதுவிலேந்து தோணதுனால அதுக்கு அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கிறது. சரி, அப்ப தர்மங்கிறதை எப்படிதான் நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மிளகா இருக்கு. மிளகாயினுடைய குணம் என்ன? அந்த காரமா இருக்கிறதுங்கிறது அவருடைய குணம். நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பினுடைய தர்மம் என்ன? உஷ்ணமா இருப்பது, சுடுவது என்பது நெருப்பினுடைய தர்மம். இந்த தர்மம் வெளிப்படையா தெரியறதோ, இப்போ உப்புக்கு கரிப்பதும் சர்க்கரைக்கு இனிப்பதும், அந்த இனிப்பு சர்க்கரையை பார்த்தா அது இனிப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல மிளகாய பார்த்தா? இப்ப நமக்கு பார்த்து பார்த்து இருந்தாலும் சொல்றோம். அதனால ஒரு பொருள் அதனுடைய குணாதிசயம், அந்த குணாதிசயம்னா அது வெளிப்படையானது அல்ல, அது அடிப்படையா அதனுடைய உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. அது இன்டெக்ரல் பார்ட். உப்பு கரிக்கும், சர்க்கரையை எதுல போட்டாலும் இனிக்கும் இல்லையா? அதே மொழா அப்படி எதுல போட்டாலும் காரும். இது அதனுடைய சொதர்மம். இப்ப தர்மம்ங்கிறது என்ன? அன் இன்டெக்ரல் பார்ட். This cannot be separable. அதை எதைவிட்டு பிரிக்க முடியாதோ அது தர்மம். எது ஒரு பொருளை ஒரு குணத்தோடு சேர்த்திருக்கிறதோ அதுக்கு தர்மம்னு பேர். இது சனாதன தர்மம் என்றும் வர்ணாசிரம தர்மம் என்றும் ரொம்ப புகழப்படுகிறது. இப்போ இந்த வர்ணம் ஆசிரமம், இப்போ நமக்கு தெரியும் பிராமண கத்திரிய வைசிய சூத்ரங்கிறது நாலு வருணம். ஒரு ஒரு வருணத்துக்கும் நாலு ஆசிரமம், பிரம்மச்சரியம், யாகசத்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அதாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னால பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிட அவன் கிரகஸ்தன், அதுக்கப்புறம் அந்த பத்னியோடையே சேர்ந்து காட்டுக்கு போய் பத்னியோட சரீர சம்பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த பகவானை ஸ்மரிப்பதற்க நாட்டில் வராத காட்டிலே ஏதோ கனிமோ கிழங்கோ எழுந்திரோ சாப்பிட்டு அதுக்கு வானப்பிரஸ்தம்னு பேரு. பத்னியை விட்டுட்டு காஷாயம் தெரிச்சுண்டு அதுல அந்த முக்கோல கையில பிடிச்சிருந்து அந்த மாதிரி சன்னியஸ்தம் பார்த்துருப்பேன். ஐசிங்கர் ஆண்டவன் வரலாம், அது சன்னியஸ்தாசம். இப்படி இந்த வர்ணங்கள் நாலு, ஒரு ஒரு வர்ணத்திலையும் ஆசிரமம் நாலு. அப்போ நாலு இன்ட்டு நாலு பதினாறு. ஒரு ஒரே வர்ணத்துல இருந்தாலும் ஆசிரம வேதத்தினாலே அந்த இன்டகிரல் பார்த்தான தர்மம் மாறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆவணி ஆவட்டத்துக்கு நாம பூனல் போட்டுவோம் இல்லையா, பிரம்மச்சாரி பசங்க அதுக்கு முன்னால என்ன பண்ணுவா, போய் க்ஷவரம் பண்ணிட்டு வந்து சௌடம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சீதா மாடிக்கு தப்பிடுவான். ஆனா இந்த பிரம்மச்சாரிகளுக்கு ஆவணி ஆவட்டம் பௌர்ணமியில பண்ணுகின்ற அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிரேஷ்டம். ஆனா அதே பிராமண வர்ணத்தை சேர்ந்த கிரகஸ்தம் பண்ணினா மகாபாபம். இப்போ ஒரே வரணும், அந்த தர்மம் எப்படி மாறுறது பாருங்க, பிரம்மச்சாரியா இருக்கும்போது சிரேஷ்டம்ன்றது, அதுலயே கிரகஸ்தம் பண்ணா ரொம்ப நிசுத்த பாபம்ன்றது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது, தர்மம்னு இதுதான் தர்மம்னு சொல்ல முடியும். இப்போ ஜெனரலா பொய் பேசாமல் இருத்தல், உண்மையை பேசுதல் தர்மம்னு சொல்லுவார். ஆனா அது அப்படியும் பார்க்க முடியாது. சொன்ன ஐசியூல வச்சிருக்கா அவன் வந்து அவன் பிள்ளைய கூட்டப்பா அவங்க அப்பாவுக்கு கம்ஸ் டவுன் ஆயிட்டு இருக்கு. அதனால யாருக்கு சொல்லணுமோ சொல்லுது அப்படின்னு சொல்றான். என்ன பிள்ளையோட என்னமோ பேசிட்டு இருக்கேட என்னன்னு கேட்கறான். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒன்னும் இல்ல, நாளைக்கு உங்க அப்பாவுக்கு சரியா போயிடும், அவர் ஆட்டோ கூட வேணான்னு ஆத்துக்கு நடந்தே ஓடி கூட போறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த டாக்டர் மன சரிஞ்சு பொய்தானே சொல்றான். ஆனா இன்னும் பல்ஸ் எல்லாம் இறங்கிட்டு வருது, இன்னும் நீ ரெண்டு மணி நேரம் தான் இருக்க போறேன்னு அந்த பேஷண்ட் அவன் சொன்னான்னு வச்சுருந்தோம். அது எப்படி நரக்கமா இருக்கும் அந்த கேட்கறவனுக்கு. அதனால இது பொய்ன்னு தெரிந்திருந்தா கூட பிறரை புண்படுத்தாத வகையிலே நாம ஒரு பொய்ய சொன்னோம்னா அது ஒரு காலம் பொய்யாக ஆகாது. அந்த டாக்டர் இப்போ அந்த டாக்டர் பொய் பேசினான், அவன் தர்மம் தவறி நடந்தானா அப்படின்னா இல்ல. அதே மாதிரி உபனிஷத்திலேயே ஒரு கதை வருது. ஒரு அபல ஸ்ரீய ஒரு ரெண்டு காமுகர்கள் பிறந்திருந்தார். அவ ரொம்ப தூரம் ஓடி வந்து அதுக்கு மேல ஓட முடியாதுங்கிற களைப்புல ஒரு ரிஷி ஆசிரமம் கண்ட தென்படுது. அந்த ரிஷி ஆசிரமத்துக்குள்ள போய் அவரை போய் சேர்த்துக்கிறான்னு விடுறார். அவர் புரிஞ்சு வந்து பின்னால போய் மறைஞ்சு போடுற கொஞ்ச நேரம் கழிச்சோட சுரப்பின வந்தவன் தான் வராங்க. அந்த காமுகர்கள் கேட்கறான் இந்த விஷய அப்படியே பொண்ணா பொண்ணுன்னா எதை சொல்ற ஏதுன்னு அவனோட என்ன அப்படின்னா ரொம்ப பேசி அவனை போடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பச்சை கூட அத்தை சொல்றியா போய் ரொம்ப நாளாச்சு நீ என்னோட பேசிட்டு ஐயோ போயிட்டு இருப்பா ஓடு ஓட்டமானா ஓடிட்டு இருக்காவோ ஏதோ இந்த வழியில போறான்னு சொல்லி ஒரு பாதையை காட்டுற. அவன் அதில் துரத்துக்கு போறான், அதுல ரொம்ப வேகமா ஓடுறாங்க அப்படின்னு உடனே உள்ள இருக்கிறவளை கூப்பிடுற. போமா இந்த பாதையில போ, அதுல போனீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் வந்துடும், அங்க உனக்கு சேர்த்து நீ அங்க போகணும்னு சொல்லி அனுப்புற. இப்போ இந்த ரிஷி பொய் தானே சொல்றாரு? பொய் சொல்றது பாபம் இல்லையா? பொய் சொல்றது அதர்மம் இல்லையா? அது தர்மம் இல்லையே அப்படின்னா அந்த ரிஷி சொல்லதுதான் தர்மம். அப்போ தர்மம் என்பது எதை கொண்டு வரையறுப்பதுன்னு, இந்த சொசைட்டிக்கு எது நல்லதோ அது தர்மம். இப்போ இந்த தர்மம்ங்கிறது என்னங்கிறத யாராலையும் தீர்மானமா சொல்ல முடியாது. இத ஒரு டியூட்டின்னு சொன்னா பொய் பேசாது இருப்பது ஒவ்வொருத்தருடைய தலையாய கடமை. ஆனா அந்த பொய் பேசாது இருக்காடான்னா இல்ல. அப்போ அது தர்மமா அதர்மமானா சில சமயம் அதர்மமா இருக்கு, சில சமயம் தர்மமா இருக்கு. அதனால இந்த பொய் பேசாதிருத்தல் ஒரு தர்மம், உண்மையை சொல்லுதல் ஒரு தர்மம் இல்லையா? இப்போ இந்த ரிஷி அந்த தர்மத்தை மீறினவரா? ஏன்னா பொய் சொல்லியிருக்காரு. அந்த காமுகர்கள்ட்ட அந்த பொண்ணு அப்படி கேட்டா இப்படி போயிட்டான்னு உள்ளுக்குள்ளேயே ஆசிரமத்தில் இருக்கிறவழியே சொல்லியிருக்கார். அப்போ இது தர்மமா அதர்மமா அப்படின்னா அது தர்மம். ஏன்னா திருவள்ளுவர் கூட வாய்மை எனப்படுவது யாதெனில் அது வந்து தீமை இதாக சொல்லணும். அப்போ பிறருக்கு தீமை பயக்காத வரையிலே ஒன்ன அது பொய்யா இருந்தாலும் அது உண்மையா இருந்தாலும், அது உண்மையேன்னு வச்சிருந்தாலும் சரி பொய்னு வச்சிருந்தாலும் சரி, அந்த பொய்யோ உண்மையோ அது பிறருக்கு எந்த வகையிலேயும் தீங்கை விளைவிக்காததாக இருக்க வேண்டும். அதனாலதான் அதுதான் தர்மம். அப்போ ஒரு சொசைட்டிக்கு எது நல்லதை செய்கிறதோ அது தர்மம். அது இப்போ இந்த தர்மத்தினுடைய இது எப்படி இருக்குன்னா வர்ணாசிரம தர்மம்ன்ற. அப்போ பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரங்கிறதான நாடு, அந்த நாலுக்கு நாலு ஆசிரமங்கள். அப்ப வர்ண ஆசிரம தர்மம், அந்த தர்மம் வேதத்திலே சொல்லப்பட்டது. அந்த வேதம் கூட இதுதான் தர்மம்னு சொல்லல. இதுல நிறைய அதுக்கு மேற்கொள்களும் வேதத்திலேயே இருக்கு காட்டுறது. என்னன்னா ஒரு ஆச்சாரியனும் சிஷ்யனும் நடந்து வர பசி காட்டுறது, இதுக்கு மேல சாப்பிடலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, மயங்கி வாங்குறதான ஒரு நிலைமை. அப்ப எங்கேயோ அங்கே ஒரு வேடு வச்சிருந்த, அந்த வேடுன்னு ஏதோ கஞ்சி கலையை வச்சுட்டுதான் சாப்பிடுறான். எப்பா எனக்கு கொஞ்சம் கஞ்சி விடுறான்னு அதை வாங்கி அவரும் சாப்பிடுறாரு, சிஷ்யனு குறிப்பிட்டு இருக்கிறார். குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல அந்த மண் பானையில விலம் வச்சிருந்தான், தீர்த்தம் வச்சிருந்தான் சாப்பிடுறது. அதை கொஞ்சம் போய் எடுத்து சாப்பிடலான்னு போறான் சிஷியன். அப்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு, ஏன்னா அது அதர்மம்ன்ற. இப்போ அவன்கிட்ட அவன் பாக்கிறதுலயே கஞ்சி சாப்பிட்டது தர்மமா இருந்தது, சிஷியன் போய் அந்த ஜலத்தை சாப்பிடுறது எப்படி அதர்மமாகும் அப்படின்னு கேட்டா, பிராண தாரணத்துக்காக சாப்பிடுறது அது நிலேச்சங்கிறது இருந்தாலும் சரி அது தர்மம்னு சொல்றது. ஆனா இந்த தாரகத்துக்கு அப்புறம் இந்த உடம்பு தரிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்காக இந்த பிராண தாரணத்துக்காக என்ன வேணா அதை காப்பாற்றுக்காக எப்படி இதாக இருந்தாலும் அந்த தர்மத்தை மீறலாம், அந்த ஆசிரம தர்மாதிகளை மீறலாம், அது தர்மம் அதர்மம்னு ஆகாது அப்படின்னு. அதனால தர்மம் எது அப்படிங்கறதல்ல, நாம நிச்சித்த ரூபத்துல இதுதான் தர்மம், இது தர்மம் இல்லை அப்படின்னு ஒரு காலம் சொல்ல முடியாது. ஏன்னா தர்மம் என்பது ஒரு ஒரு வஸ்துவையும் இன்ஹெரண்ட் நேச்சர், அது இன்பிட்டு அதை பிரிச்சு முடியாது. அதனால அந்தந்த வஸ்துவனுடைய அந்தந்த குணாதிசயம் அது அதுக்கு தர்மமா இருக்கு அப்படின்னு சொன்னான். பகவானும் கூட தர்மத்துக்கு ஏதேனும் வாட்டம் ஏற்பட்டால் நான் சகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது சர்வதா அழிவதே பகவான் சகிப்பானா? அதர்மம் முளைப்பதையே நான் சகிக்க மாட்டேன்னு சொல்ற பகவான் அது கிளையும் கப்புமா வளர்வதை சகிப்பானா? ஒரு நாளும் முடியாது. அதனாலதான் அந்த ஜானகி அத்யுத்தானம்ங்கிறது அந்த கீதையில ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது. சாதுக்கள் யார்? பகவானிடத்திலே பக்தி உள்ளவர்கள், நல்லவர்கள். அவளை பரித்ராணம் பண்ணணும், அதாவது அவளை காப்பாற்றணும். துஷ்கிருதம், அந்த குற்றத்தை செய்பவர்கள், அதர்மத்தை செய்பவர்கள் விநாசாக அவளை அழிக்கணும். இதுதான் பகவானுடைய ஒரு இது. அதனாலதான் ஒரு ஒரு யுகத்திலேயும் சம்பிரதாயம். நல்லது எது, கெட்டது எது அப்படின்னா, கெட்டவனுக்கு கெட்டது நல்லதா இருக்கும், நல்லவனுக்கு நல்லது நல்லதா இருக்கும். அப்போ இது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ரொம்ப பிரயாசப்படணும். அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், தர்மம் என்பது ரொம்ப சூக்ஷ்மமானது, அத சாஸ்திரங்களை கொண்டே அறிய வேணும். அது இப்ப நம்மள மாதிரி சாஸ்திர பரீட்சையும் இல்லாதவா இதுதான் தர்மம்னு ஒரு நிச்சயமா நிஷ்கர்ஷமா சொல்ல முடியாது. அதை ஏன் சொல்ல முடியாதுன்னா, அது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அதனுடைய எது தர்மம் எது அதர்மம்னு நம்ம புத்தியில அவ்வளவு ஈஸியா வராது. நாம எது தர்மம் நினைச்சுட்டு இருக்கோமோ அது அட் டைம்ஸ் அதர்மமா இருக்கும், எது அதர்மம் நினைச்சுட்டு இருக்கோமோ அது சில டைம் சமயம் தர்மமாக ஆகும். அதனால எது தர்மம் எது அதர்மம் என்பது எதை வைத்து நாம தீர்மானிக்கணும்னா, அது இந்த சொசைட்டிக்கு நன்மை பயந்தால் அது தர்மம். இந்த நாம் வாழ்கின்ற சொசைட்டிக்கு ஒரு தீமையை விளைவிக்குமே ஆனால் அது அதர்மம். அப்போ நல்லதெல்லாம் தர்மம், கெட்டதெல்லாம் அதர்மம் சொன்னா, இப்போ இந்த கெடுதல் எல்லாம் அதர்மம் சொன்னா சாஸ்திரங்கள் எத்தனையோ இத கெடுதலை சொல்லியிருக்கு. அந்த கெடுதலை நீ பண்ணணும் நம்மளை விதிச்சிருக்கு. உதாரணத்துக்கு உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒழுங்கிறது. கெடுத்துதானே, அப்போ அந்த இந்திரியங்களை அதன் வழியில் போகாதபடி கெடுத்து தடுத்து நிறுத்தி அதை எம்பெருமான் பக்கலிலே திருப்பவனும். அதனால நல்லது எது கெட்டது எது, இப்ப கெடுதலாலே ஒரு நன்மை விளைமையானால் அந்த கெடுதலும் ஒரு நல்லதால ஏதாவது ஒரு தீமை விளைமையானால் அந்த நல்லதும் அதர்மமே. அதனால ரொம்ப சப்ஜெக்டிவ். அதனால இந்த தர்மம்ன்றது இன்னதுதான்னு யாராலையும் அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. ஏன்னா அது அந்தந்த பொருள்களை அந்தந்த விஷயத்தை அந்தந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கிறால அந்த சூழ்நிலையை பொறுத்துத்தான் அது தர்மமா அதர்மமான்னு. ஜென்ரலா இந்த வேதம் என்ன சொல்றது, இந்த டூஸ் அண்ட் டூநாட்ஸ் சொல்லும் போது இதை பண்ணு அதை பண்ணாதே. அப்போ எத்தையெல்லாம் பண்ணுன்னு வேதம் விதிக்கிறதோ அதெல்லாம் தர்மம் நல்லதுன்னு வச்சுக்கணும். எதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்றதோ அதெல்லாம் அதர்மம் அப்படின்னு வச்சுக்கணும். இதோ உஷஸ்காலத்தில எழுந்துரு, கெட் வெரி ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொன்னா அது தர்மம் இல்லையா? சூரியோதயத்துக்கு அப்புறம் கூட மூடியை மாத்தோம் பூமி காமிச்சு அது அதர்மம். இப்போ இந்த தர்மமும் அதர்மமும் எதை வச்சு சாஸ்திரங்கள்லயே சொல்லப்படுறதுன்னா, அங்கே அந்த வர்ணாசிரம தர்மத்தை முன்னிறுத்தி சொல்லப்படுறது. பிராமணன் உஷஸ் காலத்துல, அதாவது பிராம முகூர்த்தத்திலே இருந்து சீதா மாதிரி நெத்திக்கலாட்டு அந்த சூரியனை உதிக்கும் போது அவன் அர்ஜ பிரதானம் பண்ணணும் இந்தியாவில். அது விதி. அதனால அவன் அதை பண்ணினான்னா, அதுக்காக சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்து இதை பண்ணு, சூரியோதய காலத்துல தூங்காதேன்னு சொல்லிட்டு. அதுக்கே எல்லாருக்கும் அதுவா, ஒரு நோயாளி இல்ல ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஜென்ரலி பார்த்தேன்னா அந்த குழந்தை 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஒரு நாள்ல தூங்குது, அது சாஸ்திரத்துக்கு உட்பட்டதா? அதனால நிறைய விதிவிலக்குகளும் உண்டு, நிறைய இது. அதுதான் தர்மம்ங்கிறது என்னங்கிறத நாம அவ்வளவு ஈஸியா நம்மளுடைய ஊன கண்களாலேயோ, நம்மளுடைய இந்த மாசுபட்ட மனசினாலேயோ ஒரு காலம் நாம தெரிஞ்சுக்க முடியாது. நான் இவ்வளவு தூரம் பண்ணியாதுமும் தர்மம்னா யாராலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்புறம் தர்மத்தை பற்றி எழுதி சொல்லுவானேன். பகவான் விஷயத்திலையும் அப்படிதான். அதாவது பகவான் இருக்கான்னா இருக்கான், இல்லைன்னா இல்லை. உடனெனில் உடன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உடனெனில் அவன் அறிவுகள் இவ்வறிவுகள். அப்போ உருவம் இருந்தா இருக்கான், அப்போ உருவம் இல்லாமலும் இருக்கான். பகவான் உருவமா அருவமா, இது என்ன பெருமக்களை வச்சுக்கிறது? இந்த மாதிரி ரெண்டுமே சொல்றது அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஞானம் போகணும். அந்த ஞானம் நமக்கு வந்தாலுடைய அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை அவ்வளவு ஈஸியா நம்மால புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னா அதை பத்தி என்னத்துக்கு உபன்யாசம்? அது ஏன் சனாதன தர்மம்னு அதை பத்தி சொல்லிருப்பானே அப்படின்னா, அத ஒரு நல்ல வழியில நாம நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய வாழ்க்கை நெறி நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறத உத்தேசிச்சுதான் இது இங்கே சொல்லப்படுறது. அப்போ தர்மம் எதுவும் தெரியலன்னா அதர்மம் பண்ணிட்டே இருக்கலாமா? எனக்கு தெரியாது அது தர்மமா அதர்மமானு, அதை நான் பண்ணிட்டேன். அதாவது நமக்கு எதெல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கோ ஈஸியா இருக்கோ அதெல்லாம் தர்மம்னு சொல்ல முடியாது. எது ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதான் தர்மம்னா அதுவும் சொல்ல முடியாது. சில சமயம் அது வந்து சுலபமா இருக்கும், சில சமயம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த தர்மம்ங்கிறது இன்னதுதான் அப்படின்னு வரையறுத்து நம்மளால ஒரு காலம் சொல்ல முடியாது. ஆனா இந்த டிக்ஷனரி மீனிங் சொல்றா பாருங்க, அது ஷெட்யூல்டி, அது வந்து ரிலீஜியன். இந்த டியூட்டி ரிலீஜியன்ங்கிறது தர்மம் அல்ல அப்படின்றதுதான் நம்மளுடைய பூர்வாச்சாரியருடைய ஒரு நிலைப்பாடு. அதனால அது தர்மம்னா என்னன்னா, அந்த தர்மிக்குள்ளான குணாதிசயம் இருக்கு. தர்மின்னா தர்மத்தை உடையவன் தர்மி. அந்த தர்மத்தை உடையவனான தர்மிக்கு என்ன குணம் இருக்கோ அதான் இல்லையா? இப்போ அவர் ரொம்ப இரக்க மனசு இருக்குன்னு சொன்னா, அந்த இரக்கமான குணம் அவனிடத்திலே குடிகொண்டு இருப்பதனாலே இல்லையா, அவர் கருண், அவர் நல்ல தனவான்னு சொல்றோம், பணக்காரன்னு சொல்றோம். எதனால சொல்றோம்? அவர்கிட்ட பணம் இருக்கிறதுனாலே பணக்காரர், தனம் இருக்கிறதுனாலே தனவான். ஆனா தனம்னாலே அதுக்கு என்னன்னு சொல்றது? தனம் என்பது இந்த கேவலம் காசு பணத்தை சொல்லல சாஸ்திரம். தனம் மதியம் தவ பாத பங்கஜம் சாட்சாக்கரவாணி கதர்றார் ஆட வந்தா பேப்பர் பண்ணல. அப்படி மகாராஜா, அந்த ராஜாவுக்கு தனம் அவருடைய கருவூலத்திலேயோ ட்ரெஷரிலையோ இருக்கிற பொற்காசுகள் அல்ல. அவருக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்கே அதுதான் தனம். அப்போ இந்த தர்மமோ அதர்மமோ இல்ல, அதனுடைய குவாலிட்டிஸ் தர்மம்ங்கிறது குவாலிட்டிஸ் வச்சுருப்போம், அந்த குவாலிட்டிஸ் என்னது இதுன்னு சொல்லி நம்மளால ஒரு காலம் அதை நிர்ணயம் பண்ண முடியாது. இப்போ நிர்ணயம் பண்ண முடியாதுனாலே அது இல்லைன்னு அர்த்தமா? காற்றை நம்மால கண்ணால பார்க்க முடியல இல்லையா? ஒரு கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு இதை நம்மளால பார்க்க முடியல, வாயுவை பார்க்க முடியல. வாயுவை நாம பார்க்க முடியலங்கிறதுனாலயே வாயு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? இல்ல, ஆகாசம்னு ஒரு வஸ்து, அந்த ஆகாசம் அது நாமக்கு கண்ணுக்கு காண கிடைக்கல அப்படிங்கறதுனாலயே அது இல்லைன்னு ஆயிடுமா? அந்த மாதிரி இந்த தர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தை நாம புரிஞ்சிக்காத வரையிலே இதுதான் தர்மம்னு நிர்தாரணம் பண்ண முடியாது. ஆனா அதே தர்மம்ங்கிறத நாம இன்னதுதான், அது வெரி ரிலேட்டிவ் டம், அது ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அது ஒரு ஒரு வெற்றிக்கும் தகுந்த மாதிரி இப்படியே மாறிட்டு இருக்கும். ஆனா அத சாஸ்திரம் எத தர்மம்னு சொல்றதோ அத தர்மம். பகவான் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அந்த கீதை சொல்றதுக்கு முன்னால ஒரு இது. அப்போ காண்டிபத்தை கீழே போட்டுதான் ஏற்பட்டில அர்ஜுனன் கையை விட்டுங்கிற மாதிரி முதல்ல ரொம்ப கிருஷ்ணனை சாரதியாகவும் தன்னை ஒரு பெரிய வில்லாரியாக நினைத்து, அது எப்பயோ சேனையோர் மத்தியே சத்தம் ஸ்தாபய மீனேச்சுக்கேன்னு கமாண்ட் பண்ணான், ஆர்டர் பண்ணான். அங்க போய் பார்த்தா எழுத்தாப்புல பீஷ்மர், துரோணர், துரியோதனாதிகள் இவாள்லாம் பார்த்துட்டு, இவால கொண்டு இந்த ராஜ்யம் நமக்கு வேணுமா, இந்த ராஜ்யமே வந்தாமே அப்படின்ற கொல்றது அதர்மம் அப்படின்னு. அப்போ அந்த அதர்மம் கிரதானது எது, தர்மம் கிரதானது எது அப்படிங்கிற விசாரம் இங்கே வருது. உயிர் கொலை என்பது அதர்மம், அது நிச்சயமா அதர்மம். இப்போ ஒரு கண்டிட் அவன் நிறைய கொலைகளை பண்ணியிருக்கான், அதுவும் என்ன கற்பழித்து கொலை அந்த மாதிரி கண்ணா அப்படின்னா என்னென்னவோ அந்த மாதிரி இருந்தவனுக்கு அவனுக்கு ஒரு தூது தண்டனை கொடுத்தான். அந்த ஜட்ஜு இவனை சாதம் வரையில தூக்கல போடு ஜட்ஜி பண்ணிக்கிறான். அந்த எக்ஸிக்யூட்டர் இருக்கானே அவன், அதை அவனுக்கு கருப்பு துணிய முகத்துல மூடி அந்த கயிற்றுல கழுத்துல சுருப்பா போட்டு அவனை ஹேங் பண்றான். அவன் சாகர அவன் சேர்த்துக்கான்னு டாக்டர் வந்து சரியே பண்றான். இப்போ அவன் கொலை செய்தது என்பது பாபம். இப்ப இந்த ஜட்ஜி பாபம் பண்ணானா, இந்த எக்ஸிக்யூட்டர் பாபம் பண்ணானா, இந்த டாக்டர் டாக்டருங்கிறது என்ன உசுரை காப்பாத்துறவனு, ஆனா இந்த இடத்துல அவன் செத்து போயிட்டான்னு சர்டிஃபிகேட் பண்றதுக்காக ஒரு டாக்டர். இப்போ இந்த மூணு பேருமே கொலைக்கு உடந்தது தானே, இது இவர்களும் கொலையாளிகள் தானேன்னா சமூக இருக்குமா? அதால்தான் தர்மம் எது அதர்மம் எது என்பதை நாம் தீர்மானிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நாம தர்மத்தை தீர்மானிக்க வேண்டான்னா தர்மம் வழியிலே நாம் நமக்கு அல்டிமேட் எய்ம் என்ன? பகவானுடைய திருவடி தாமரைகளை அடைந்து அதற்கு எப்போதும் ஸ்ரீவைகுண்டத்திலே கைங்கரியம் பண்றது, அதான நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். ஆனா இது சதுர்வித புருஷார்த்தம்னு சொன்ன சாஸ்திரங்கள்ல, அதுல தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு தமிழ்ல சொல்லுவான். இப்ப இந்த சதுர்வித புருஷார்த்தம் இருக்கே நான்கு வகையான, அதுல முதல்ல தர்மம் அப்படின்னா என்ன? தர்மம், அதுக்கப்புறம் அர்த்தம், அதுக்கப்புறம் காமம், அப்புறம் மோட்சம். ஒருவன் தர்மம் இசைந்த வழியிலே, அடுத்தது என்ன, தர்மம் அர்த்த பொருள் பணம் காசு. அப்போ ஒருத்தன் தர்மம் இசைந்த வழியிலே பொருளை ஈட்டி சம்பாதிச்சு அதை நற்காமங்களுக்கு, காமம்தான் காம், நற்காமங்களுக்கு செலவிடுவானேயானால் அவன் மோட்சத்துக்கு அருகதை உள்ளவனாக ஆவான். அதால்தான் தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு எல்லாத்திலுமே ஒரு அடிப்படை தர்மம் இருக்கு. எங்கேயோ ஃபாரின்ல போய் இந்த கர்மபூமியை விட்டுட்டு அகர்மபூமியில ஏன் நாமெல்லாம் இருப்போம் கைக்கு பாடுங்கயா? அப்போ உள்ள குட்டிய காப்பாற்றணும், அம்மா பாப்பாவை காப்பாற்றணும், பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக தானே. அதை ஏதோ கான்ட்ராபேண்டோ இல்லை ஏதாவது மற்ற போதைப் பொருள்ல இருக்காம ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை பண்ணி சம்பாதிச்சு, இது தர்மம் செய்த வழி. அத அந்த பொருளை ஈட்டி அதை நற்காமங்களுக்கு அறிவுரை கொஞ்சம் ஒரு மாசம் லீவில் கர்மபூமிக்கு இந்தியாவுக்கு வரும் வரி நம்பூர் பெருமாள் கோவில். அந்த பெருமாளுக்கு இன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு குடி சக்கர பொங்கலம் போடுவோம். இப்போ நற்காமங்களுக்கு நாம தர்மத்தோடு இசைந்த வழியிலே ஈட்டிய பொருளை உணர்த்திச்சு அதை தெரிவிக்கிறோம். அதுதான் நமக்கு சேசி, அதுதான் நம்மளை எம்பெருமான் பக்கலிலே கொண்டு சேர்ப்பது. அது கடைசி அல்டிமேட் என்ன, மோக்ஷம். அதனாலதான் தர்ம அர்த்த காம மோக்ஷம், அதாவது அறம் பொருள் இன்பம் சொன்ன அறம் இசைந்த வழியிலே பொருளை ஈட்டி அதை நற்காமங்களுக்கு செலவு செய்வானே ஆனால் அவன் ஈட்டுக்கேற்றை அடைவான் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த தர்மம் தர்மம் ஒரு குணம்னு சொன்னோம். இந்த குணம்ங்கிறது எப்போதும் நவுனா வராது, அது ஒரு பொருளாகவோ ஒரு பெயர் சொல்லாகவோ ஒரு பேராவோ இல்ல ஒரு பொருளாவோ அது இருக்காது. அப்போ ஒரு திரவியமா அது இருக்காது. அத்தர்மம்ங்கிறது ஒரு அதர்வியம். ஆனா சாஸ்திரங்களை நிறைய விஷயம் பார்த்தோம்னா தர்மம் அது திரவியத்திலையும் சொல்ல முடியல, அத்ரவியத்திலையும் சொல்ல முடியல. இப்போ ஒரு பிச்சைக்காரன் கேட்கிறான், சுவாமி 2 ரூபா பிச்சை தர்மம் பண்ணுங்க. இப்போ அந்த 2 ரூபாங்கிறது பொருள் தானே, அர்த்தம் தானே. இப்போ அதை தர்மம்ங்கிறவங்க சொல்றோம். அப்போ தர்மம்ங்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வஸ்து, அது இன்னும் இல்லையா. இப்போ இந்த சர்க்கரையினுடைய அல்லது வெள்ளத்தினுடைய தர்மம் இனிப்பது. இப்போ அந்த இனிப்புங்கிறது பொருளா? வெள்ளம் தான் பொருள், அந்த இனிப்பு என்பது பொருள் அல்ல, அதனுடைய தர்மம் குணம். இப்போ இத நவுனா வச்சுக்கிறதா இல்ல அப்ஜெக்டிவா வச்சுக்கிறதா? தர்மம் என்பது நவுனா அப்ஜெக்டிவான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது சில இடத்துல நவுனாவும் இருக்கு, சில இடத்துல அப்ஜெக்டிவாவும் இருக்கு. அப்போ இது நவுனா அப்ஜெக்டிவான்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால? அதனாலதான் முன்னாலேயே அடி என் சொன்னேன், தர்மம் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டதல்ல, அதை இதுதான் நம்ம நிஷ்கர்ஷமா நிர்தாரிதமா சொல்ல முடியாது. அதனால அந்த தர்மம் இல்லேன்னு அர்த்தம் இல்ல, நமக்கு தெரியல அதனால இல்லேன்னு அர்த்தம் இல்ல. இப்போ இருக்கு, நமக்கு தெரியாத வஸ்துக்கள் எத்தனையோ இருக்கு, அந்த மாதிரி இன்னும் இருக்கு. ஆனா நாம அதை புரிஞ்சுக்கக்கூடியதான ஞானம் நமக்கு இல்ல, அதை புரிஞ்சுக்கக்கூடியதான சக்தி நமக்கு இல்ல. அவ்வளவுதானே ஒழிய அங்கே தர்மம் என்பது இல்லை என்றது தேவராது ஒவ்வொரு இன்டெக்ரல் பார்த்தது. அது ஒரு முக்கியமா நாம செய்யற செயல்னாலேயோ நம்மளுடைய சிந்தனையினாலேயோ பிறருக்கு எந்த விதமான தீங்கும் நேரக்கூடாதுன்னு நினைச்சா அது தர்மம். நம்முடைய செயல் பிறருக்கு தீங்கை விளைவித்தால் அது அதர்மம். ஒருத்தனுடைய உடம்ப கிழிக்கிறதுன்னு வச்சுக்கோ, ஒரு கத்தியால கிழிக்கிறான், அது அதர்மம். அதையே டாக்டர் பண்றான்னு வச்சுக்கோ, ஆபரேஷன் பேர்ல அவனுக்கு லட்ச லட்சமா கொட்டி கொடுத்து அவனை சேர்த்துட்டு வர வரும், அவங்களால எல்லாம் நல்ல சமயத்துல காப்பாத்து. அப்போ ஒரு இயர் செயலை வச்சுட்டு ஆக்ஷனை வச்சுட்டே இது தர்மமா அதர்மமான்னு சொல்லக்கூடாது. ஒரே இது கத்தியால கிழிக்கிறதுங்கிறது, அத ஒரு திருடம் பண்ணான்னா அது வேற, அதே ஒரு டாக்டர் ஒரு சூட காப்பாத்துறதுக்கு பண்ணான்னா வேற. அதனால இப்போ அந்த நம்ம உடம்ப கிழிக்கிறதுங்கிறது ஒன்ன மட்டும் வச்சுருக்கா கூடாது, அது எதுக்காக கிழிக்கிறான், நல்லது கிழிக்கிறானா கெட்டது கிழிக்கிறானா, உங்ககிட்ட இருக்கிற நோயை நீக்குவதற்காக செய்கிறானா, இல்ல உனக்கு துன்பத்தை ஏற்படுத்தி அதை பார்த்து அவன் ரசிக்கிறதுக்காக பண்றானா அப்படின்றதான விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த தர்மம் என்பதை நாம அவ்வளவு சீக்கிரமா அது இதுதான் தீர்மானிக்க முடியாததான ஒரு விஷயம். ஆனா தீர்மானிக்கமான முடியாத விஷயமா இருக்கிறதுனால அத சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அது அதர்மம். அதனால தெரிஞ்சுக்கணும், ஆனா அத முழுமையா அது சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அத சாஸ்திரத்தின் கண் கொண்டே நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ இந்த ஒவ்வொரு பொருளையும் நம் சனாதன தர்மத்தை இது இப்படித்தான் இது இப்படித்தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா. இனி வரும் இதுல நாம அந்த இதில் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த இந்த தர்மத்துக்கு அப்புறம் அடுத்த தலைப்பாக நாம் பொருள் என்ற தலைப்பிலே அடுத்த உபன்யாசம் இருக்கும். நடிகர் கவிதா ஈசன்ஹாய கல்யாண குணசாரியே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.